ಶ್ರೀಮನ್ನೋಹೋತನರಂಗನಾರತಿರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೋಹೋತನ ಲಕ್ಷ್ಮಣಾರತಿರಾರ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೋಹೋತನ ಬಾಹದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಜೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎಲ್ಲ ಆಸ್ತಿಕ ಅನ್ವರುಗಳಕ್ಕೂ ಅಡಿಯೇನುಡಿಯ ಸುಪ್ರಭಾತಂ. ನಮ್ಮುಡಿಯ ದಿನಂದೋರும் தேசிகன் என்கின்ற குழுவினராலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதான சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதி உபன்யாசத்திலே அடியேனுக்கு இன்று 5வது பாசுரத்திலே பாக்கியம் கிடைத்திருக்கிறது. சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரராலே இயற்றப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த பாசுரத்தில் எம்பெருமான் இந்த லோகத்தை சிருஷ்டித்து இந்த லோகத்திலே நம்ம எல்லோரும் வழிநடத்தி செல்வதற்காக வேதம் என்கின்ற ஒரு அனாதியாக இருக்கக்கூடியதான மிகப்பெரும் ரகசியத்தை கொண்டதாக இருக்கக்கூடியதான ராஜசம்ஹிதையான ஒரு கிரந்தத்தை அருளி செய்து அது மட்டுமில்லாமல் தானே வந்து திருமலையிலே எழுந்தருளி நம்ம எல்லோரையும் வழிநடத்தி சென்றது செல்லாது என்பதாக அது மட்டும் போராது என்பதாக சுவாமி தேசிகனாக அவர் எடுத்த அவதாரம் இருக்கிறதே, அந்த அவதாரத்தினால்தான் எம்பெருமானுடைய திருவுள்ளமானது சபலமாயிருக்கிறது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தத்தை சாதிக்கின்றார். எம்பெருமான் சுவாமி தேசிகனாக அவதரித்த காரணத்தினாலே மட்டும்தான் எம்பெருமானுடைய மனோரதமானது பூர்த்தியாயிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. பாசுரம் மிக அழகான பாசுரம். இதுக்கு முன்னாடி 4வது பாசுரத்தில் தூப்பொரு பிள்ளையாய்ந்த பொருளன்றியே அப்படின்னு சொன்னார். தூப்பொரு பிள்ளை, அதுவும் ஒரு சந்தேகம் வருது, பிள்ளையாய்ந்த பொருள் அன்றி லோகத்தில் வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை, உய்யும் வகையில்லை அப்படின்னு சொன்னமே அது சரியான விஷயம்தானா, அது ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டு இருக்கக்கூடியதான சாஸ்திரார்த்தங்களின்படி வழிநடப்பதை காட்டிலும் வேற ஒரு உய்யும் வழி, உஜ்ஜீவிப்பதற்கு வழி என்பதே கிடையவே கிடையாதுன்னு சொல்றதுன்றது அதிசயோக்தி மாதிரி தோன்றதே அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா எத்தனையோ ஆச்சாரியர்கள், சுவாமி தேசிகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் தங்களுடைய கிரந்தங்கள்ல வெவ்வேறு விதமான உஜ்ஜீவிப்பதற்கான மார்க்கங்களை, வழிகளை காட்டியிருக்கும் பொழுது இப்படி சொல்வது உச்சிதமா இருக்குமா? தூப்பூர் பிள்ளையாய்ந்த பொருள் அன்றி அப்படின்னு சொல்றது உச்சிதமா இருக்குமான்னு கேட்டால் அதற்கு சமாதானமாக இந்த பாசுரமானது அருளி செய்யப்படுகிறது. பிள்ளையந்தாதியில் 5வது பாசுரம். அன்றி உலகினை ஆக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அன்று இவ்வுலகினை ஆக்கி பிரளய காலத்தில் இந்த பிரளய காலத்திற்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், பிரளயானந்தரம் சிருஷ்டே பிராக் அந்த அவஸ்தையில் இருக்கும் பொழுது இந்த லோகத்தை ஆக்கி சிருஷ்டித்து அரும் பொருள் நூல் விரித்து மற்ற பிரமாணங்கள்னாலே அறிய முடியாததாக இருக்கக்கூடிய, வேதத்தினால் மட்டுமே அறியக்கூடியதாக இருக்கக்கூடிய அதீந்திரியார்த்த விஷயங்களை சாஸ்திரங்களை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மசூத்திரக்காரரே இது சொல்றார் ஸ்ரீபாஷ்யத்தில், பாஷ்யக்காரர் அருளி செய்யும் பொழுது வேத அதிகரணம்னு ஒரு அதிகரணத்தில் அஸ்தித்வம்னு ஒரு சூத்திரம், அதுல ஸ்ருதியினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதீந்திரியார்த்த விஷயம் ஹி ஸ்ருதி ஹி வததி அப்படின்னு சொல்றார். அப்ப அதீந்திரியார்த்த விஷயங்களை நமக்கு காட்டி கொடுப்பது மற்ற பிரமாணங்கள்னால அறியப்படாத விஷயத்தை, ஏன்னா மற்ற பிரமாணங்கள்னால அறியப்படாத விஷயத்தை எப்பொழுது எதன் மூலமாக அறிய முடியும், சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். அப்போ மற்ற பிரமாணங்கள்னாலும் இதை தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரத்தினாலையும் இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னால் சாஸ்திரத்துக்கு வைசிஷ்டியம் இருக்காது. அப்போ வேதம்ன்றது எப்படி மற்ற பிரமாணங்கள்னால அறிய முடியாத விஷயத்தை வேதமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை கொண்டு அறிந்து கொள்ளுதல், அதை யார் காட்டி கொடுத்தான், சாட்சாத் பெருமாளே அதை பிரமாணமாக காட்டி கொடுத்தான். நூல் விரித்து அப்படின்னா பிரவச்சனம் செய்து அப்படின்னு அர்த்தம். நின்று தண்ணீர் புகழ் வேங்கடமாமலை மேவி பின்னும் வென்றி, நின்று தன் நீள் புகழ், நீள் புகழ்னா அதிகமான கீர்த்தியை உடைய எம்பெருமான் வேங்கட மாமலை திருமலை மேல எழுந்தருள் இருக்கக்கூடியதான, அர்ச்சாரூபியாக எழுந்தருள் இருக்கக்கூடியதான கலவு வேங்கடநாயகா என்று சொல்லுவதைப் போல எம்பெருமான் திருமலையிலே எழுந்தருள் இருக்கிறார். அதனாலதான் இன்னி வரைக்கும் வெங்கடேஷ சமோதேவா நபூதோ நபவிஷ்யதி அப்படின்னு சொல்றோம். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவா நபூதோ நபவிஷ்யதி. அப்படிப்பட்ட வெங்கடன் அர்ச்சாரூபத்தில் எழுந்தருளி அது மட்டும் போராது என்பதாக, அதற்கு பின்னும் அதற்கு மேலும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய், அதுவும் ஜெயத்தினாலே ஒரு புகழை உடையதான திருவேங்கடநாதன் என்னும் திருநாமத்தை உடைய குருவாய் ஆச்சாரியனாக நிகழ்ந்து நின்று அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக எழுந்தருளி ஆச்சாரியனாக அவதாரம் எடுத்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, பூலோகத்தில் இருக்கக்கூடியதான சம்சார சாகரத்திலே உண்டாகக்கூடியதான நோய்களை தவிர்த்தனே, யாரு நிவர்த்திப்பித்தான், அதையெல்லாம் போக்கடித்தான் எம்பெருமான். அப்ப இந்த பாசுரத்தினால என்ன காட்டுறார் பிள்ளையந்தாதியில, எம்பெருமான் நமக்கு பண்ண உபகாரங்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு காட்டுகிறார். சுவாமி தேசிகன் உபகார சங்கிரகம் என்று ஒரு ரகசியத்தை அருளி செய்தார். அந்த ரகசியத்தை சங்கலனம் பண்ணி முழுவதுமாக சங்குசிதமாக ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாகவே காண்பித்திருக்கிறார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரராக இருக்கக்கூடியவர். அதுவும் அன்று அப்படின்னு ஆரம்பிச்சார். அன்று எவ்வுலகினை ஆக்கி அசித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதாக அப்படின்னு ஸ்லோகம். அதுல பார்த்தால் அச்சேதனங்கள் அதுவும் எதையுமே பிரார்த்திக்க கூட யோக்கியதை இல்லாமல் இருக்கக்கூடியதான அந்த சமயத்தில் ஜீவர்கள் எல்லாரும் அச்சேதன பிராயர்களாக எதையுமே பிரார்த்திக்க கூட யோக்கியதை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கணும், இப்படிப்பட்ட சிருஷ்டியிலே என்னை புகுத்துவாயாக அப்படின்னு அவர் முகுந்த மாலையில சொல்றாரு இல்லையா, நரகத்திலேயா இருக்கட்டும் பாதாள லோகத்துல கூட என்னுடைய சிருஷ்டியானது இருக்கட்டும் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே, என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான், எந்த லோகத்துல வேணாலும் நான் பிறப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நரகேவா பவத்து சொர்க்கேவா பவத்து. ஆனால் எப்பொழுதுமே உன்னுடைய சரணாரவிந்தத்தை மறந்து போகாத ஒரு தன்மையானது எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் முகுந்தமாலையில். அந்த மாதிரி எதையுமே பிரார்த்திக்க யோக்கியத்தை இல்லாத ஒரு சமயத்துல கூட பெருமாள் நமக்காக முதல் முதல் ஒரு உபகாரமானது பண்றான். என்ன பண்றா? இவ்வுலகினை ஆக்கி, முதல் முதல் பண்ற ஒரு உபகாரம், இந்த லோகத்தை சிருஷ்டிப்பது என்பது உபகாரம். இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறேன்னா நாமெல்லாம் எங்க போய் உபாசனம் பண்றது? எப்படி இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். அர்ச்சாவதாரத்து மூர்த்திகளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் கிடைக்கும். அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சம்போதன பிரதமையில நாச்சியார் நம்ம எல்லோரையும் ஸ்தோத்திரம் பண்ற அந்த இடத்துல மகாஜனங்களே அப்படின்னு சொல்றமோ இல்லையோ, அந்த மாதிரி அவோ ஒரு விசேஷணத்தை குறிப்பிட்டு வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு. ஆனால்தான் இந்த உலகினை ஆக்கி அப்படின்னா, அதுவும் கலேபர யோகம் விதரசி விருஷசைல நாத கருணேத்வம் ஏவம் நிசர்க சுகிருதி அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கின்றார். அப்படி இந்த லோகத்தை படைத்தவன், பொருளின்றி இவ்வுலகம் படைத்தவன் சொல்றமே, அந்த மாதிரி இந்த லோகத்தை படைத்தவன் அதுவும் அச்சித்தோட சேர்ந்து இருக்கிறா போல, அச்சித்தும் ஒரே மாதிரி இருக்கு, ஜீவனும் ஒரே மாதிரி இருக்கான். அப்ப அச்சித்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜந்துவாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனை பார்த்து ஒரு தயை ஏற்படுறது. தயை ஏற்பட்டு என்ன பண்ணான், சாட்சாத் ஸ்ரீனிவாசனே வந்தான். ஸ்ரீனிவாசனே தன்னுடைய கருணையாக இருக்கக்கூடியதான கரண கலேபரங்களோட நம்மளை சேர்த்து வைக்கிறான். எம்பெருமான் சேர்த்து வைக்கின்றபடியினால்தான் நமக்கு அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரூபாதிக சௌஹார்தம், ஒரு காருண்யம், இதெல்லாம் இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரங்கள். இப்போ இஷ்டமா இருந்தாலும் சரி, அது எனக்கு மோட்சத்திற்கு விரோதமா இருந்தால் அதையும் தள்ள வேண்டியதான். அனிஷ்டத்தை முதலே தள்ள போறோம் நம்ம இல்லையா? ஆனால்தான் சூத்திரகாரர் சொல்லும் பொழுது ததிகம உத்தரபூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசம் தத்யபதேசாத் அப்படின்னு பாபங்களுக்கு அஸ்லேஷ விநாசங்கள் சொன்னார். பாபங்களுக்கு அஸ்லேஷ விநாசம் சொன்னதோடு நில்லாமல் அடுத்த அதிகரணத்திலேயே இதரஸ்யாப்யேவம் அசம்ஸ்லேஷ பாத்தே தூ அப்படின்னு பாப இதரஸ்ய புண்ணியஸ்யாபி அப்படின்னு காண்பித்தார். புண்ணியத்திற்கும் அஸ்லேஷ விநாசங்களானது சொல்லப்பட்டது. ஏன்னா மோட்சத்திற்கு இரண்டுமே விரோதிகளாக இருக்கின்றபடியினால் காராகிருகே கனக சிருங்கலையாபி பத்தகா அப்படின்னு சுவாமி தேசிகனே நம்முடைய நம்ம பெருமாள் வரதராஜனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது மிக அழகாக சாதிக்கின்றார். அப்படி ஸ்ரீனிவாசனுடைய கருணை இஷ்ட அனிஷ்ட பிராப்தி பரிகாரங்களுக்கு யோக்கியனாகும்படியான ஒரு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறான். அந்த சமயத்தில் ஞானம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு உபயோகப்படும். இப்போ லோகத்தை சிருஷ்டித்தான், லோகத்தை சிருஷ்டித்து நம்ம எல்லோரையும் அந்த லோகத்திலே பிறக்கச் செய்தான். பிறக்கச் செய்ததோடு மட்டுமல்லாமல் என்ன பண்றான், அடுத்த உபகாரமா பெருமாள் அரும்பொருள் நூல் விரித்து, அதுவும் எம்பெருமான் நம்முடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போல ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு யோக்கியத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு தமிழிலையும் நாம் அதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம். அப்படி கொடுத்த சரீராதிகளை இந்த சேத்தனர்கள்லாம் நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே, ஏன்னா ஒரு நதி போயின்னு இருக்கு, அந்த நதியை நதி போற ஒரு சமுத்திரத்தை போய் அடையணும். நதி போற வழியிலேயே போயிட்டால் சமுத்திரத்தை அடைவது ரொம்ப சுலபமா போயிடும். அதனால பெருமாள் என்ன பண்றா, ஒரு தொப்பத்தை நம்ம கிட்ட கொடுக்கிறான், ஒரு தெப்பத்தை கொடுக்கிறான். அந்த அதாவது ஆற்றை கடப்பதற்காக ஒரு தெப்பமானது நமக்கு அளிக்கப்படுகிறது. அந்த தெப்பம்தான் சரீரம். அந்த தெப்பத்தை கொண்டு அந்த ஆற்றினுடைய நீர் எந்த வழியிலே செல்கிறதோ அதற்கு எதிர்ப்பக்கமா செல்றது இல்லை. ஆற்றினுடைய நீர் எந்த வழியிலே செல்கிறதோ அந்த வழியிலேயே போய் சமுத்திரத்தை அடைவது போல நாமோ அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல் வேண்டும் ஆழ்வார். அந்த மாதிரி நம்முடைய எண்ணத்தை கொண்டு எப்பொழுதும் எம்பெருமான் விஷயக சிந்தனைய தவிர சீனிவாசன் சிந்தனை மட்டுமே கொண்டவனாக மற்ற சிந்தனைகளை எண்ணி போகாமல் நம்முடைய உடம்பு தின்னார் படிக்கேன்னு சுவாமி தேசிகன் சொல்றா போல கண் போன போக்களையும் கால் போன போக்களையும் மனம் போன போக்களையும் நாம் வாழாமல் சத்சங்கத்தி கதைய கிண்ண கரோதி பூம் சாம் அப்படின்னு கேட்டார் பர்த்ருஹரி நீதி சதகத்துல. அந்த மாதிரி எம் பெரியவர்களுடைய ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுவும் லௌகிக விஷய சுகங்களில் ஈடுபாடு இல்லாமல் வைதிகமான விஷயங்கள், வைதிக விஷயங்கள்னா சுருத்தி சித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு அதுவும் அனர்த்தங்களை எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு நாம் எதெல்லாம் எம்பெருமானினுடைய திருவடியை பற்றிக் கொள்வதற்கு உற்றதாக இருக்குமோ அந்த விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு ரொம்ப அழகா சொல்றார் ஹர்த்தும் தமஹ சதசமீச விவேக்து மீசா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல மானம் பிரதீபம் இவ காருணிகோ ததாதி அப்படின்னு நாம இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் இருட்டிலேயே நடந்து போக முடியும்? யாரோ ஒரு மகான் நமக்கு கை வழக்கு கொடுக்கிறார், ஒரு டார்ச் கொடுக்கிறார், இந்த டார்ச்சை பிடிச்சினே போய் இருட்டில் போகாதே அப்படின்னு. இருட்டில் நடந்து கொண்டு செல்லக்கூடியவனுக்கு கை வழக்கு கொடுக்குமா போலே அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படி சரஸ்வத் விவேகம், இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இல்லையா, இதை செய்யணும், அதாவது கிருத்தியாகிருத்திய விவேகங்கள் சாஸ்திரத்தில் இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது என்பதற்காக அதாவது விதி நிஷேத சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுவார். எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் நிஷேதமோ அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அழகாக உபதேசித்தார் பெருமாள். வேதத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டினார். அதுவும் நூல் விரித்து, ஏன்னா பிரவக்தா சந்தசாம் பக்தான் பஞ்சராத்திரஸ்வயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத வேதத்தை நமக்கு பஞ்சராத்திர ஆகமமாக நமக்கு உபதேசித்தும் காட்டினார். அதோட எங்க வேதமுன் விரித்தான் அப்படின்னு ஆழ்வார் பாசம். அந்த மாதிரி எம்பெருமானே வேதத்தினுடைய அர்த்தங்களை மிக அழகாக நமக்கு உபதேசமும் செய்தான். அதனால்தான் லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு எம்பெருமான் நமக்கு உபகாரங்களும் பண்ணிட்டு இருக்கான். அதோடு மட்டும் நிக்கல, பல அவதாரங்களையும் எடுத்தான். அதுவும் இதுல ஸ்ரீனிவாசன் விஷயமாக சொல்லியிருந்தாலும் நான்கு வேத பொருள்களை உபதேசிப்பதற்காக ஹயக்ரீவனாக அவதாரம் எடுத்து வேதத்தை சுவாமி தேசிகன் சொல்ற போல ஹயக்ரீவ நர நாராயணாதி அவதாரங்களையும் எடுத்தான். அப்படி ஹயக்ரீவ ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையும் செய்து சம்பவாமி யுகே யுகே என்பது போல ஒவ்வொரு சமயத்திலும் அவதரித்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்தார் பெருமாள். அதுக்கு மேல விபவாவதாரங்களை சொன்ன பிறகு அர்ச்சாவதாரத்தில் எப்படி பெருமாள் திருமலையில எழுந்தொள்ளி இருக்கிறான், அது மட்டும் இல்ல வேதங்களை கொடுத்தான், விபவாவதாரங்கள்ல பலவிதமான அவதாரங்களையும் எடுத்தான், ராவணாக வாழ்ந்து காட்டினான். ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ராமனாக வாழ்ந்து காட்டினான் இல்லையா, எப்படி சாதுரியமாக எல்லா சமயங்களிலும் செயல்பட வேண்டும், தர்மத்தை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் கிருஷ்ணனாகவும் அவதரித்து காட்டினான். அது மட்டும் இல்ல அர்ச்சாவதாரத்துல விவாவதாரங்கள்ல ஒரு ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைச்சலாகவும் இருக்கலாம் போல தோணும் பொழுது அர்ச்சாவதாரத்தில் எழுந்தொருளி நம்ம எல்லோரையும் ரட்சித்தான். தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனேனா, அதுவும் எம்பெருவான் சாட்சாத் இன்றளவும் திருமலையிலே எழுந்தொருளி இருக்கின்றான். அம்பஸ்யபாரே புவனஸ்ய மத்தியே அப்படின்னு வேதம் சொன்னா போல ஸ்ருதி பிரசித்தமாக லோகத்துல எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியதான அனாதியான கீர்த்தியை உடையவனான வேங்கட மாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல அந்த வேங்கட மாமலையிலே சர்வ பாபங்களையும் போக்கடிப்பதற்காக எழுந்தொழி இருக்கின்றான். ஆனால்தான் சுபக சித்திரகூட்டோ சவு அப்படின்னு சொல்லப்பட்டது ராமாயணத்தில். அது மாதிரி சுபக சித்திரகூட்டோ சவு அப்படின்னு சொல்லக்கூடிய நியாயத்தில் திண்ணமிடு வீடன திகழும் வெறுப்பு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய பெருமை நின்று மேவி, அதுவும் ஒரு தாய் இருக்கா, அந்த தாய் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாள். ராத்திரியில் என்ன பண்ணோம், இந்த பக்கம் ஒரு குழந்தை பக்கத்தில் படுத்துனா அந்த குழந்தை அழும், அந்த குழந்தை பக்கத்தில் படுத்துனா இந்த குழந்தை அழும் இல்லையா. அந்த மாதிரி இரண்டு குழந்தைகளுக்கும் நடுவுல படுத்துப்பா தாயாரா இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா, தேவர்களும் சுபிக்ஷம் அடையணும், மனிதர்களும் சுபிக்ஷம் அடையணும் அப்படின்றதுக்காக கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் அப்படின்னு சொன்னார். அதுவும் பெருமாள் தேவர்களுக்கும் ஒரு கருணையை காண்பிப்பதற்காகவும் மன்னோர்கள் அதாவது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அனுகிரகத்தை செய்வதற்காகவும் வேங்கட மாமலையிலே எழுந்தொருள் இருக்கின்றான். அவன இப்படிப்பட்ட ஒரு தன்மை இரண்டு விபூதியில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அசாதாரணமான ஒரு தன்மை, அனுகிரகம் பண்றா போல ஒரு அசாதாரணமான ஒரு தன்மை. அப்படி இரண்டு விபூதியில, லீலா விபூதி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடியதான இரண்டு விபூதியில இருக்கக்கூடியவளுக்கும் சாதாரணமாக வந்து ஆசிரயிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியவர்களுக்கும், அதுவும் சில பேர் சாஸ்திரத்தை அனுசந்தித்து சாஸ்திர விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலமாக திருந்தக்கூடியவர்கள், சில பேர் சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை அனுஷ்டிப்பதற்கு கஷ்டம் என்பதாக எண்ணிக்கொண்டு அந்த விஷயங்களை அனுஷ்டிக்காமல் விடக்கூடியவர்கள். அப்படி யாராக இருந்தாலும் சாஸ்திரத்தின்படி அனுஷ்டிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வையானது அவர்கள் மேலே படுறது, அவர்கள் மேலும் சுபிக்ஷமாக இருக்கிறார்கள். சாஸ்திரத்தின்படி நடக்காதவர்கள், ஏதோ கொஞ்சம் தைரியம் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஏதோ கிஞ்சித் தைரியத்தை கொண்டு அவர்கள் சாஸ்திர விதிப்படி நடக்காமல் இருந்தாலும் எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை அவர்கள் மேலும் விழுந்தால் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு ஆழ்வார் சாதித்தா போல எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை பட்டபடி பட்டவுடன் மீண்டும் அவர்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லோவற்றையும் செய்வதற்கு ஒரு யோக்கியத்தை உண்டாகும்படியான ஒரு தன்மையானது அவர்களுக்கு வருது. எப்போ திருஷ்டி சித்தாபகாரியாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்மீடுபட்டதும் நமக்கு இதுநாள் வரைக்கும் இருந்ததான தவறான எண்ணங்கள் நீங்க பெற்றவனாக உத்தமமான விஷயங்களை செய்யக்கூடியதான ஒரு அருகதை அவனுக்கு ஏற்படும். பின்னும் அதோட நிக்கல பெருமாள், அதோட நிக்கல, அதுக்கு மேலையும் வென்று புகழ் நிகழ்ந்து நின்று அதுவும் வேங்கடநாதன் என்னும் குருவாய் அப்படின்னு சொல்ல. பின்னும் இவ்வளவு உபகாரம் பண்ணிட்டோமே, அதுவும் எம்பெருமான் தானான தன்மையில் செய்யக்கூடிய எல்லா விதமான பிரயத்னங்களையும் பண்ணிட்டான், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை திருத்துவதற்கு, அதோட இல்ல தானான தன்மையில செய்யக்கூடியதான விஷயங்களை மட்டும் செய்ததோடு இல்லாமல், அதுவும் அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி அப்படின்னு சொன்னா போலியும், கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக அப்படின்னு சுவாமி தேசிகன் மேற்கோள் காட்டிய பிரகாரம் குருவாக அவதரித்தான். அதுவும் எப்படிப்பட்ட குருவாக அவதரித்தான், தர்ம திராணாய் யோ அபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரான்னு அவதரித்தான். தர்ம திராணாய, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அவதரித்தான். அதுவும் ஆச்சாரிய ரூபத்தை பரிகிரகித்தான். பெரிவாள்லாம் வென்றி புகழ் எம்பெருமான் இவ்வளவு பிரயத்னம் பண்றான் எதற்காக? அதுவும் ச மகாத்மா சுதுர்கிரகா அப்படின்னு சொன்னார் பெருமாள். ஞானீச்ச துர்லபகா ச மகாத்மா அப்படின்னா சொன்னார். ஞானித்துவ ஆத்மைவ மேமதம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லி சர்வ ஜனங்களையும் உஜ்ஜீவிக்க செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணமானது எம்பெருமானுக்கு நிறைவேறிதா. எல்லோரையும் ரட்சிப்பதற்காக இந்த கீதையை நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் எல்லாரையும் ரட்சிக்க முடியல. ஏன்னா ஞானி மட்டும்தான் ரட்சிக்கிறா போல இருக்கான், மற்றவர்கள் எம்பெருமான திரும்பியும் பார்க்கல. அப்ப இந்த ஆச்சாரிய அவதாரம் செய்த பிறகு இஷ்ட சித்தியானது அவனுக்கு ஏற்படுறது. அவன் என்ன நினைச்சானோ அதுவான காரியமானது கிடைக்கிறது, சபலமானது. அதனால பெருமாளாக அவதரித்த பொழுது கிடைக்காத பேர்கள் எல்லாம் பெருமாள் சுவாமி தேசிகனாக அவதரித்த பொழுது அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஸ்ரீமான் வெங்கட நாதாரியகான்னு திருவேங்கடமுடையான் தன்னையே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியதாக எண்ணிக்கொண்டான் அப்படின்னு சில வியாக்கியானங்கள்ல சொல்லப்படுற. அதுவும் யதீயம் அதுலம் யதீயம் அதுலம் ஸ்ரீமான் இதி இமம் மனும் ராஜ்யே ஸ்ரீச உபாதிஷத்து அப்படின்னு சொன்னான். அதுவும் எந்த தேசிகன் விஷயமான ஸ்ரீமான் என்று ஆரம்பிக்க கூடியதான இந்த ஸ்லோக ரத்னத்தை யார் ஒருவன் உச்சரிக்கின்றானோ, அதுவும் ஸ்ரேயஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதுவும் ஸ்ரீ வெங்கடநாதனே ராஜாவுக்கு உபதேசித்தாரோ அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு பூர்வாச்சாரியர்களுடைய அனுசந்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோக ரத்னம், ஒரு மந்திர ரத்னம், அப்படிப்பட்ட ஒரு புகழை உடையதான ஆச்சாரியனாக அவதரித்தான் பெருமாள். நிகழ்ந்து நின்று சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான நோய்கள் தவிர்த்தனன், எல்லாவற்றையும் தவிர்த்தனன், சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடியதான நோய்கள் எல்லாவற்றையும் தவிர்த்தனன். அதுவும் ரங்கநாதனுடைய நியமனத்தினால இந்த ஆச்சாரியனுடைய அவதாரம், அதுவும் விபோ அவதாரங்கள் அர்ச்சாவதாரங்கள் இதெல்லாம் போக, இந்த ஆச்சாரியனாக அவதரித்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபித்து ஏறக்குறைய 120 கிரந்தங்களை அருளி செய்து நாம் எல்லோரும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை, நாம் எப்படி உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதையும் காட்டி, நம்முடைய மோட்ச பிராப்தி விரோதிகளாக இருக்கக்கூடியவைகள் எல்லாவற்றும் எல்லாம் நீங்குவதற்காக, நம்முடைய காம குரோதங்களை போக்கடிப்பதற்காக, ராகாதி ரோகங்களை போக்கடிப்பதற்காகவும் சுவாமி தேசிகனாக அவதரித்து நம்ம எல்லோரையும் எம்பெருமான் ரட்சித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அனுகிரகத்தினால் சுவாமி தேசிகனாக எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அவதரித்ததன் அனுகிரகத்தினால எல்லா விதமான நோய்களும் நீங்க பெற்று நாம் சுபிக்ஷமாக இருக்கின்றோம் என்பதாக சொல்லி, அடியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அனுகிரகித்த பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இத்துடன் அமைகிறேன். வாச்சிக தோஷா க்ஷந்தவ்யா கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.